நோற்றுச்சுகம் புகுகின்ற அம்மானாய் நோற்றுச்சுகம் புகுகின்ற அம்மானாய் நோற்றுச்சுகம் புகுகின்ற அம் சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திட்டவாதார் மாற்றமும் தாராரோ வாசல் திட்டவாதார் நாக்க துழாய் முடி நாட்ட துழாய் முடி நாராயண நம்ம நாட்ட துழாய் முடி நாராயண நம்ம பண்டு வருநாள் கூட்டத்தின்பாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ராமாஞ்சதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்வதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜிநிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவி கொல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமணியசரணம் பிரபத்யே நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கோற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பிரிந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். சில பாகவதர்கள் எல்லாருமே எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பார், ஏதாவது ஒரு அனுஷ்டானம் நடந்துட்டே இருக்கும், வெறும இருக்க மாட்டார். பகவானை குறிச்சு ஏதாவது அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பார், ஏதாவது விரதம் இருந்துட்டே இருப்பார், ஏகாதசி விரதம் இருப்பார், சனிக்கிழமை விரதம் இருப்பார், திருவோணத்துல சிரவண விரதம் இருப்பார், ஏதாவது ஒரு அனுஷ்டானம் நித்திய சிராதமும் அந்த மாதிரி எதையாவது பண்ணிட்டே இருப்பா, நித்தியமே ஏதாவது ஹோமம் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அது தவிர கோயிலுக்கு போய் அங்க போய் கோயிலுக்கு அனுஜா கைங்கரியம் அப்படின்னு பெருமாளுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களையும் அதையும் நிறைய பண்ணிட்டு எப்பவுமே சுறுசுறுப்பா பகவத் விஷயத்துல தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறவாள் சில பேர் இருக்கா. இன்னும் சில பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டு ஏதோ முடிஞ்சவரை ஏகாதசி விரதம் இருந்துட்டு மற்ற விரதத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டா, ஏன்னா அதெல்லாம் இருக்கணும் நிர்பந்தம் கிடையாது. சவண விரதம் இருக்கணும் என்ன நிர்பந்தம் கிடையாது. ஏகாதசி விரதம் தான் நித்தியம். அது நித்தியம் அப்படின்னா கட்டாயம் இருந்தே ஆகணும்னு அர்த்தம். ஏகாதசி விரதம் இல்லாம இருக்கக்கூடாது. ஆனா வெள்ளிக்கிழமை விரதமோ சனிக்கிழமை விரதமோ சவண விரதமோ அதெல்லாம் நித்தியமாகாது, கட்டாயம் இருந்தாகணும் என்கிற நிர்பந்தம் அதுக்கெல்லாம் கிடையாது. அதனால சில நித்தியகர்ம அனுஷ்டானங்கள் மாத்திரம் பண்ணிட்டு மற்றெல்லாம் எதுவும் பண்ணாமல் பகவானியே நம்பிண்டு பகவானியே நினைச்சுட்டு இருக்கக்கூடியவர் அப்படிகள் சில பாகவதர்கள்லாம் உண்டு. அவளுடைய ருச்சிக்கு ஏத்த மாதிரி பகவத் ஆராதனம் நடந்துருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இங்க ஒரு பெண் ஒருத்தி இருக்காள், அவள் நோற்று சுவர்க்கம்பூகின்ற அம்மனாள், எப்பொழுதும் நோன்பு நோற்று அதுல சொர்க்கத்துக்கு போறாளாம். பல நோன்புகள் பல விரதங்கள் பகவானுக்காகவே. சொர்க்கம் அப்படின்னா பகவத் அனுபவத்தை தான் இங்க சொர்க்கம்னு சொல்ற. பல நோன்புகள் நோற்று அதுல பகவத் அனுபவம், பல விரதங்கள்னாலே பகவத் அனுபவம் பெற்று இருக்கிறவள். ருக்மிணி பிராட்டியே சொல்றார், பூர்த்தேஷ்ட தத்த நியம விரத தேவ விப்ர குருவர் சனாதிபிஹி அலம் பகவான் பிரசன்னஹ ஆராதிதோ எதி கதாகிரத ஏத்தி பாணி கிருண்ணாத்துமே ந தமகோஷ சுதாதயோன்யே. நான் எத்தனை விரதம் இருந்திருக்கேன், எத்தனை தானம் பண்ணியிருக்கேன், எத்தனை நியமங்கள் இருந்திருக்கேன், எத்தனை பூஜனங்கள் பண்ணியிருக்கேன், எத்தனை நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன், இது மொத்தத்தினாலையும் பகவான ஆராதனம் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால பகவானுக்கு ஒரு பிரீத்தி வந்திருக்குங்கிறது சத்தியமானால் அப்போ கதாகிரத ஏத்திய பாணி, அப்போ இங்க வந்து என் கையை பிடிச்சு கூட்டு போகணும் பகவான். உண்மையில அவன் இங்க வரணும், என்னை கூட்டுன்னு போகணும் அவன். ஏன்னா இத்தனை நான் பண்ணிருக்கேனே, வேற யாரும் என் கையை பிடிக்கும்படி அவன் பார்க்க கூடாது, பிடிக்க விடக்கூடாது. அவன் சிசுபாலன் வந்து கைப்பிடிக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பகவான் அதை விடக்கூடாது. இவள் என்னை சேர்ந்தவள், எனக்கு விசேஷமா ஆராதனம் பண்ணணும்னு அவனே வர வேண்டாமோ அப்படிங்கிறார் ருக்மிணி பிராட்டி. ஆராதிதா எதி கதாகிரதா ஏத்திய பகவையும் கிருண்ணாது, அவனைதான ஆராதனம் பண்ணேன், அப்ப அவனுக்கு பிரீத்தியானால் அவன் வர வேண்டாமா. சத்ய சதிசம் பவேதங்கிறார் பிராட்டி, சீதா பிராட்டி. ஆஞ்சநேயர் சொன்னார் அசோகணத்துல சீதா பிராட்டி கிட்ட, அம்மா கவலையே பட வேண்டாம், என் முதுகுல ஏறிக்கோங்கோ, தோளில ஏறி உட்காந்துக்கோங்க, நேர கொண்டு போய் பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சுறேன்ட்டார். உங்க கொண்டு போய் பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சிடறேன், எதுக்கு பிரச்சனை, இருக்கவே வேண்டாம், ராமன் கிட்ட கொண்டு போய் உங்க சேர்த்து விட்டுறேன்னு. ஆனா சீதாதேவி மாட்டேன்னு விட்டேன், வேண்டாம்ப்பா. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீச்சமான வழியெல்லாம் செய்யக்கூடாது. ராவணன் என்னை எந்த வழியில கொண்டு வந்தானோ அந்த மாதிரி நீ ஒரு வழி சொல்லிட்டு இருக்க. ராவணன் பெருமாளை ஏமாத்தி அங்கிருந்து இங்க கொண்டு வந்தான், நீ ராவணனை ஏமாத்தி இங்கிருந்து அங்க கொண்டு போறேங்கிற இந்த வழி கூடாது. அது மாத்திரம் இல்ல, நான் பரகாத்திர ஸ்பரிசம் பண்ண மாட்டேன், இன்னொருத்தர் மேல ஏறி உட்காந்து வர்றது அத்தனை ஸ்லாக்கியமா இருக்காது ஒரு நல்ல குலஸ்திரி. அதனால வேண்டாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் கொண்டாடுறார். எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் ராமன் கேட்கணும் சந்தோஷப்படணும். நான் பரஸ்பரசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவர் சொன்னதை ராமன் கேட்கணும், அப்படியே போய் சொல்றேங்கிறார், அப்படியே போய் சொல்ல போறார். எல்லாத்துக்கு மேல மூணாவது ஒண்ணு சொல்ற, சரேஷ்டு சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயே தியதி காகுஸ்தா தத்தசிய சதிசம் பவேத். சரங்களை எடுத்துட்டு வந்து லங்கையை தடி தவிடு பொடியாக்கி என்ன ஸ்ரீ ராமச்சந்திரன் பகவானே அழிச்சுட்டு போகணும், அதுதான் அவனுக்கு சரியா இருக்கும், அவன் கீர்த்திக்கு அவன் பெருமைக்கு அதுதான் சேரும். நீ இங்கேருந்து கொண்டு கொடுத்தா அது அவனுக்கு இழுக்காகும், அதனால அப்படி பண்ண வேண்டாம்ங்கிற தத்தச சதிசம் பவேத். அவனே வந்து கூட்டுண்டாதான் அவனுக்கு ஏற்கும், இதுதானே ரக்ஷணத்துடைய ஒரு சுபாவம். தானே போய் முன்னாடி நின்று 33 அமலுக்கு முன் சென்று கப்ப வந்த வரைக்கும் தானே முன்னாடி வந்திருந்து காப்பாத்த வேண்டாமோ, அதுதானே ரக்ஷண பெருமை. இல்ல வேற யாராவது காப்பாத்தி கொடுத்தப்பறம் சரி அப்படின்னு சொல்றதுல என்ன ரக்ஷணம் இருக்கு? அதனால அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் ரட்சிப்பான்கிறான், அதுதான் சரணாகதனுடைய ஒரு சுபாவம். பகவான் பாத்துக்கிறான், அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை அவன் பாத்துக்கிறான், பாத்துக்கல அப்படின்னா அவனுக்கு தோஷம், நமக்கு ஒண்ணுமில்ல, அந்த சரணாகதி பண்ணியாச்சே, காப்பாத்தலைன்னா அவனுடைய தோஷம் தானே அப்படின்னு இருப்பார்களாம். தத்தச சுதேசம் பவே அப்படின்னு இருப்பா, எல்லாம் அவன் பார்த்துக்கிறான் அப்படின்னு இருப்பாளாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் ஒருத்தி இங்க கிட்டத்தட்ட கண்ணன் வந்து கூட்டுன்னு போவான்ங்கிறாவோ அப்படி படுத்துட்டு இருக்காளாம். கண்ணன் வந்து கூட்டுன்னு போறது கிடையாது, இருந்தா கூட ஆற்ற அனந்தருடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து பெரிய அருங்கலமா இருக்கலாம், சிரோபூஷணமா இருக்கா, இவளுக்கெல்லாம் பெரிய பூஷணமா இருக்கக்கூடியவள். அதான் நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய், பல நோன்புகள்லாம் நோற்று சுவர்க்கம் அப்படின்னா கிருஷ்ணானுபவம், அந்த நோன்புகள் மூலம் விரதங்கள் மூலம் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கிறவளே, எங்களுக்கெல்லாம் சுவாமியானவளே அம்மனாய் அப்படின்னு அவளை கூப்பிடுறாள். கிருஷ்ணானுபவம் தான் சொர்க்கம் அப்படிங்கறத நேர காம்பிக்கிறாளாம் பிராட்டி சொன்ன மாதிரி. மொத்தமே பிராட்டியுடைய நிலை தெரியுது கிட்டத்தட்ட வேட்டம், திருமால் வந்து கூட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறவங்க கண்ணன் வருவான் இருக்காவோ, இவெல்லாம் கண்ணன் வர்றது கிட்ட நம்ம போனாலும் கூட்டுனு போறா, பாகவதர்கள் பாகவதர்கள் கோஷ்டியில் வந்து கலந்துக்கோன்னு கூட்டுனு போறா. அப்போ இந்த மாதிரி பல விரதங்கள் இருந்து கிருஷ்ணானுபவம் பண்றதுல நிபுணியா இருக்கிறபடினால அவள் நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் அப்படின்னு கூட்டு மாற்றமும் தாராரோங்கிற. இதுல சுவர்க்கம் அப்படின்னா கிருஷ்ணானுபவம்னு சொன்னேன், சொர்க்கம்னா சொர்க்கலோகம் தானே, அது இங்க சொல்ல முடியாது, அந்த அர்த்தம் ஒட்டி வராது. வேதத்திலேயே கூட ஒரு இடத்துல சொர்க்கான்னு வருது, அப்ப சொர்க்கலோகங்கிற அர்த்தம் ஒட்டி வராது. அதனால எம்பெருமானார் சீபாஷ்யத்துல சீவைகுண்ட லோகம் மோட்ச லோகம்னு அர்த்தம் சாதிச்சிருக்க, அதுக்கு இங்க அர்த்தம் ஒட்டி வரலையோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். இங்க என்ன கேட்டானா, இந்த சொர்க்கத்துக்காக இவள் நோன்புலாம் இல்ல, கிருஷ்ணானுபவத்துக்காக தான் நோன்பு இருக்கா, பகவத் அனுபவம் தான் சொர்க்கம். பிராட்டி காட்டுக்கு போகும்போது சொல்றார், எஸ் தொயா சஹ சஸ்வர்க நிறையோ எஸ் தொயா வினா இது ஜானன் பராம் பிரீதிம் கச்ச ராம மயா சஹ. ராமன் காட்டுக்கு போகும்போது சீதாதேவி கிட்ட விட பெற்று, அம்மா நீ இங்கே இரு, காடு ரொம்ப கோரமானது, அங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம், இங்கே அம்மா அப்பாவுக்கு சுசுருஷ பண்ணின்று சௌக்கியமா இருந்து, காட்டுல சிங்கம் இருக்கும் புலி இருக்கும், போற வர பாதையெல்லாம் கரடு முரடா இருக்கும், முள் இருக்கும் கல் இருக்கும், வேலைக்கு ஆகாரங்கள் எல்லாம் கிடைக்காது, அதனால இங்கே சௌக்கியமா இருந்துன்று என்று சொன்னார். அப்ப பிராட்டி சொல்ற வார்த்தைகள் தான் அழகான வார்த்தை, எஸ் தொய்யா சஹசஸ்வர்கஹ, என்ன கேக்குறேன், உங்க கூட இருக்கிறது தானே எனக்கு சொர்க்கம், இங்கே சௌக்கியமா இருக்கு அப்படிங்கிறாரு. சௌக்கியங்கிறது என்னன்னு தெரியலையா, எனக்கு எது பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியலையா, விவாகமாயி 12 ஆச்சு பெருமாளுக்கும் சீதாதேவிக்கும், 12 ஆகியும் சீதாதேவிக்கு என்ன பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியலையே, கல்யாணமாயி 12 ஆகியும் மனைவிக்கு என்ன பிடிக்கும் தெரியல அப்படின்னா அவன் என்ன கணவன், என்ன போய் நீ இங்கே இரு ஆனந்தமா இரு சௌக்கியத்தை அனுபவிச்சென்று நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறீரே, என்னுடைய புருஷார்த்தம் வேற, நான் ஆசைப்படுறது இந்த சௌக்கியத்துல எல்லாம் இல்ல, ஆனந்தமா சாட்டு இருக்கிறதையோ இல்லையா ஆனந்தமான போகத்துல தெளிச்சிருக்கிறதையோ அதற்காக நான் உங்க கல்யாணம் பண்ணிக்கல, எஸ் தொய்யாசக உம்ம கூட இருந்தால் அதுதான் சொர்க்கம், அதுதான் எனக்கு வேணும், அதுக்குதான் நான் ஆசைப்படுறேன், உங்க பாரதிக்கு எது பிடிக்கும் அப்படின்னா என் கூட இருந்தால் அவருக்கு பிடிக்கும்ங்கிறது உங்களுக்கு புரியலையே. இதுதானே புருஷார்த்தம். எனக்கு புருஷார்த்தம் இதுதான், நான் ஆசைப்படுறது இதுதானே தவிர வேற எதையும் ஆசைப்படுறதே இல்லையே. நானு அது வேணும் அது வேணும்னு எதுவுமே ஆசைப்படுறதே இல்லையே. நிறையோயஸ்தயாவினா உம்ம விட்டு பிரிஞ்சால் அதுதான் நரகம். எனக்கு வேற நரகமே வேண்டாம். எனக்கு இப்படி எனக்கு எது பிடிக்கும் அப்படிங்கறத இப்பவாவது தெரிஞ்சுக்கும். இது ஜானன் பராம் பிரீதி கச்சராமயாசா எனக்கு அத்தாய ஐச்சுன்னு போனோம். பர்த்துர் பாக்யம் து நார்யேகா பிராப்னோதி புருஷ ரிஷபா அசோகமப்யாதிஷ்டா வனே வஸ்தவ்யமித்யபி. அழகா பேசுறார். ஒரு அம்மா அம்மா செஞ்ச புண்ணியத்துல பங்கு அவளுடைய பெண் குழந்தைக்கு உண்டா அப்படின்னா கிடையாதுன்னு இருக்கு சாஸ்திரத்துல. அம்மா புண்ணியம் பண்ணால் பெண் குழந்தைக்கு பங்கு உண்டானா கிடையாதுன்னு இருக்கு. அப்பா புண்ணியம் பண்ணார்னா அவருடைய பெண் குழந்தைக்கு அதுல பங்கு உண்டானா அதுவும் கிடையாதுன்னு சொல்லு. இல்ல சகோதரன்லாம் ஏதாவது நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணி தன்னுடைய தங்கைக்கு ஏதாவது புண்ணியம் கொடுக்கலாமா அப்படின்னா அதுவும் சகோதரன் பண்ணானா அது அவனுக்கு தான் போய் சேருமே தவிர அவனுடைய தங்கைக்கு எல்லாம் வராது. சரி வேற யாராவது அந்த பெண்ணுடைய தோழிகள் எல்லாம் பண்ணா நல்ல காரியம் பண்ணா அதனுடைய பலன் இவளுக்கு கிடைக்குமா அப்படின்னா ஒரு நாளும் கிடைக்காது. இவா பண்ணாலே கிடைக்காதுன்னா அவா பண்றது எங்கேருந்து கிடைக்க போகுது? ஒரு நாளும் அந்த பலன் கிடைக்காது. ஆனால் பர்த்தூர் பாக்யம் தோ, பர்த்தா எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அதுல பாதி பங்கு பத்னிக்கு உண்டு. புண்ணியத்துல பாதி பங்கு பத்னிக்கு உண்டான் எந்த நல்ல காரியம் பண்ணாலும். நார்யேகா பிராப்னோதி புருஷ ரிஷபா. சாஸ்திரமே அழகா சொல்றது, பர்த்தா தனியா இருந்து தர்ம காரியம் பண்றாங்கிறதே கிடையாதான். அர்த்தோவைங்கிறது இவர் பாதி அவர் பாதி. ஒரு மனைவியோடு சேர்ந்து தர்ம காரியம் செய்யும் போதுதான் அவன் பூர்த்தியாரான். மனைவி இல்லைன்னா பாதின்னு அர்த்தம். அவன் எதையுமே செய்ய முடியாது. அவன் எப்படி தானம் பண்ண முடியும்? மனைவியோடு சேர்ந்து இருந்தா தானே தானம் பண்ண முடியும். எப்படி ஹோமம் பண்ண முடியும்? எப்படி யாகம் பண்ண முடியும்? மனைவி இல்லாமல் யாகம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஆத்துல திருவாராதனமே ஆகட்டும், ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தா தானே பண்ண முடியும். ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்தாதான் அப்ப தலிகை எல்லாம் பண்ண முடியும். சாமான் எல்லாம் வாங்கணும், தலிகை எல்லாம் பண்ணணும், திருவாராதனம் திருமஞ்சனங்கள் எல்லாம் பண்ணணும். இத்தனை காரியம் இருக்கு. ஒருத்தரே இருந்தா அப்ப ஏதாவது ஒரு குறவு வரத்தான் வரும், பூர்த்தியா பண்ண முடியாது. பூர்த்தி அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது. அதனால்தான் வேதம் எடுத்து சொல்லும்போது ஒரு மனுஷன் தனியா இருந்தானா அவன் பாதிதான், மனைவியோட இருந்தாதான் அவன் முழுசா இருக்கான் என்று எடுத்து சொல்றது. அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ எத் பத்னி அப்படிங்கிறது. அதனால பர்த்தாவனுடைய பாக்கியம் ஸ்திரீக்கு கட்டாயம் உண்டு. வெறும் சேர்ந்து அப்ப பலனும் ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு. அதனால உம்ம காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா என்னையும் காட்டுக்கு போன்னு சொன்னதான் அர்த்தம். என்ன தனியா சொல்ல வேண்டாம், என்னையும் காட்டுக்கு போன்னு சொன்னதான் அர்த்தம். அதனால நானும் காட்டுக்கு வரேன் இப்படி எல்லாம் சொல்ற பிராட்டி. அதனால சொர்க்கம் அப்படிங்கிறது கிருஷ்ணானுகம். அங்க சொர்க்கங்கிறது பகவத் அனுபவம் காமிக்கிறார் பிராட்டி. சிபாஷ்யத்துல கூட சொர்க்கம் அப்படின்னா மோட்சம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். இப்படி நோற்று சுவர்க்கம் பூகின்றம்மனாய் விரதங்கள்லாம் இருந்து கிருஷ்ணானுகம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கேம்மா, கொஞ்சம் எங்களோட வந்து கலந்துக்க கூடாதா? இந்த விரதத்துல இந்த மார்கழி விரதத்துல எங்களோட கலந்திருந்தியானா எங்களுக்கு எத்தனை சந்தோஷம். நீ அருண்களம், பல விரதங்கள் இருக்கவா எங்க கூட இருந்தானா எங்களுக்கு எத்தனை சந்தோஷம் அப்படின்னு அவளை கூப்பிடுறா. அவ பதிலே பேசலையா? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா, ஒரு வார்த்தை பேசலையோ? ஓடி வந்து கதவை சட்டுன்னு திறக்காட்டா பரவாயில்ல, உள்ளிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாமே. வாசலை திறக்காட்டா பரவாயில்ல, வாயையாவது திறக்கலாமே, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலாமே. அது ஏன் சொல்லலையும் கேக்குறா. அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு இவா ஆசையோடு இருக்கலாம். உத்தமமானவள், பல விரதம் இருக்கிறவள். மதுரா மதுராலாபா கிம் ஆகம் மம பாமினி. பெருமாள் ஆஞ்சநேயர் கிட்ட கேக்குறார், சீதாதேவி என்ன சொன்னார் அந்த வார்த்தையை சொல்லுங்கிறார். அதே வார்த்தையை கேட்கணுமா? ஏன்னா மதுராலாபா, அழகா பேசுவாளே. ஸ்வயம் மதுரமானவள், அவள் பேசுறதும் ரொம்ப மதுரமா இருக்கும். அப்படிப்பட்டவள் கிமாக என்ன சொன்னாள் அப்படின்னு கேக்குறார் ஆஞ்சநேயரும். சீதாதேவி சொன்னது அப்படியே ஒப்பிக்கிறார். இந்த இடத்துல இந்த சொன்னார் இந்த சொன்னார்னு அப்படிப்பட்ட வார்த்தையை ரசிக்கிற பெருமாள், சீதாதேவியுடைய வார்த்தையை கேட்கணும். அந்த மாதிரி உன்னுடைய வார்த்தையை கேட்கணும் நாங்க காத்துன்னு இருக்கோம். நீ மாற்றவும் தாராரோ ஒரு வாய்ச்சல் தர மாட்டியா? வாசல் திறவாதார், கதவு திறக்காதார், வாயாவது பேசுவாரு. லோகத்துல அது கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. நல்ல வார்த்தை கிடைக்கணும், மதுரமான வார்த்தை. சுவாமி தேசியன் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்க சுபாஷித நிவில, ததம் மாம்சம் ஜீவம் யதபததுரஸ்தீதி பிருத்திவீம் ஸ்ரீயம் ரத்னாதீசம் த்ரிதசதரு மைதாவதமதாம் ததேதத் பிரத்யேகம் மிலிதமபி நாலம் துலயிதும் மனஸ்காரோபேதாம் ஸ்திரமதுர கல்யோக்தி கணிகாம். லோகத்துல என்னென்னமோ தானம் பண்றார், நிறைய தானம் உண்டு, சிரேஷ்டமான தானங்கள்லாம் கனெக்ட் பண்றார். இவர் கொடுத்தான்னா ரொம்ப வசத்தியா யார் கொடுத்துருக்கா அப்படின்னு கனெக்ட் பண்றார். துவச்சம் தன்னுடைய தோலையே கொடுத்தானாம், சரி உடம்புல இருக்கிற தோல், அந்த தோலை பிச்சு கொடுத்தான். யாருன்னா கர்ணன். கர்ணங்கிட்ட கவச குண்டலங்கள்லாம் இந்திரன் வந்து யாசனம் பண்ண போது யார் எதை கேட்டாலும் கொடுக்கிற கூடியவன் கண்ணன். கவச குண்டா உடனே கொடுத்துட்டான். ஆனா அந்த கவச குண்டலங்கிறது கர்ணனுடைய தோலோட ஒட்டி பிறந்தது, அவன் பிறக்கும் போதே இருந்தது, தோலோடையே ஒட்டி இருக்கும், அது தனியா பிக்க முடியாது. தனியா பிக்கணும் அப்படின்னா அந்த தோலை பிளந்தாதான் அது பிக்க முடியும். சில சமயம் நகம் வெட்டும் போது அதோடு கூட கொஞ்சோண்டு தோல் சேர்ந்து வந்துடும், அப்ப நாம படுற பாடு இருக்கே. அதுல புளிப்பட்டா அப்ப பாடுற பாடு இருக்கே, அது உப்பு பட்டா அப்ப படுற பாடு இருக்கே. ஒரு நகத்து நுனியில அப்படி இருந்தா உடம்பு முழுக்க இருக்கிற கவச்சத்தை அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க, தோலோட பிச்சு கொடுத்துருக்கான், சந்தோஷமா கொடுத்துருக்கான். ஏன்னா கேட்டவாளுக்கு கொடுக்கணும். தன்னுடைய தோலையே பிச்சு கொடுத்தவன் கர்ணன். மாம்சம், தன்னுடைய மாம்சத்தையே கொடுத்தவன் சிபி சக்கரவர்த்தி. தன்னுடைய சதையே அறுத்து எடுத்து புறாவுக்காக கொடுத்தான் அப்படிங்கிற கதை பிரசித்தம். ஜீவம், தன்னுடைய உயிரையே கொடுக்கறது கபோத பக்ஷி, அதாவது புறா. ராமாயணத்துல பெருமாள் சொன்ன கதை இது. பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்த பெண் புறாவை பிடிச்சுன்னு வந்திருக்கிற வேடனுக்கு ஆகாரம் ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஆண் புறாவானது தன்னையே கொடுத்துதான். தம் பெண் புறாவை பிடிச்சு வச்சிருக்கானேங்கிறது கூட இல்லாமல் தன்னையே கொடுக்கிறது. தானே அக்னியில விழுந்து அவனுக்கு ஆகாரம் ஆகட்டும் நினைக்கிறான். மாம்சம் ஜீவம் யத பத தூரஸ்தீனி பிருத்திவீம். சில பேர் தசீச்சின் மகர்ஷி இருந்தார், அவர் தன்னுடைய எலும்பையே கொடுத்தார் வஜ்ராயுதம் பண்றதுக்காக. அவருடைய முதுகெலும்பு எடுத்து வஜ்ராயுதம் பண்ணா ரொம்ப விசேஷமா நிற்குமா, நிறைய மந்திர சித்தியெல்லாம் உண்டு இந்த எலும்புக்கு. இவர் மந்திரம் ஜபம் பண்ணி பண்ணி பண்ணி நாராயண கவசங்கள்லாம் சொல்லி சொல்லி அதை அத்தனை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காரு. அதனால அதை கேட்டு எடுத்து அதிலிருந்து ஆயுதம் உண்டு பண்ணி விரோதியை ஜெயிக்கணும், விருத்ராசுரனை ஜெயிக்கணும்னு இந்திரனுடைய திட்டம். திட்டத்தை விட்டு அவர்கிட்ட போய் கேட்டான், எனக்கு கொடுங்களேனா, என்ன வேணும்னு கேட்டார். உம்முடைய முதுகெலும்பு வேணும்னா உடனே கொடுத்தாரே பார்க்கலாம், முதுகெலும்பு எடுத்து கொடுத்துட்டேன், அது தானம். சமுத்திரத்திலேருந்து பிராட்டி கௌஸ்துபரத்னம் இதெல்லாம் வந்ததுன்றா, யார் யாரோ என்னென்னமோ தானம் எல்லாம் பண்ணா, இந்த மாதிரி உயர்ந்த தானங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஆனா இது மொத்தமும் சேர்ந்தா கூட இதுக்கு ஈடாகாது. எதற்கு அப்படின்னா ஒரு மதுரமான வாக்கு தானம் பண்றதுக்கு ஈடாகாது. ஆத்துக்கு வந்த வாழை வாங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவளை உட்காந்து வச்சு பெருசானும் நம்ம அவளுக்கு கிழிச்சிட போறதில்லை. நம்மளுடைய சந்தோஷத்தை அவளுக்கு காமிச்சு மதுரமான வார்த்தை சொன்னால் அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. இந்த முன்னாடி சொன்ன தானங்கள்லாம் காத்திரும் சிரேஷ்டம், அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சா கூட இன்னொரு பக்கம் மனஸ்காரோபேதாம் ஸ்திர மதுர கல்யோக்தி கணிக்காம், ஒரு சின்ன மதுரமான வார்த்தை வைங்கோ, இதுதான் வசதி, இதுதான் பராசர தாழ்ந்து நிற்குங்கிற வெயிட் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், ஒரு நல்ல வார்த்தை அது சொல்ல மாட்டேன், வாசல திறந்து எங்க உள்ள கூப்பிடாட்டா கூட இதை பண்ணலாமே, இது ரொம்ப வசத்தியாச்சே அப்படின்னு கேட்கிறார். ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும். எப்பவுமே கிரகத்துல வர்றவாளுக்கு நாம சொல்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆகாரத்தை காட்டிலும் இன்னும் பல சௌகரியங்கள்லாம் ஏற்பாடு பண்ண தரத காட்டிலும் நல்ல மதுரமான வார்த்தை சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. பரீட்சித் மகாராஜனுக்கு வார்த்தை கிடைக்கல, கோபம் வந்துட்டு மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போனான். இவனை வாங்கோன்னு சொல்லல அவர், மகரிஷி தியானத்துல இருக்க உட்காருங்கோன்னு சொல்லல. ஒரு ஆசனம், ஒரு புல்லு கிள்ளி போட்டு ஆசனம் போட்டா கூட உட்காந்துருவான் மகரிஷியோட ஆசிரமத்துல. ஆனா உட்காருங்க கூட சொல்லல, கோபம் வந்துருட்டு. இவர் ஊரை ஏமாத்தரா, தியானம் பண்ற மாதிரி இருக்காருன்னு சொல்லி அவர் உடம்பு மேல செத்த பாம்பு உடம்ப மேல போட்டு போயிட்டான். அதையும் வில்லுனால எடுத்து போட்டானா, தன் கையால் தொடக்கூடாது. இது பெரிய அபசாரம் பண்ணான் அப்படின்னு வருது. எதுக்கு சொல்ல, ஏதாவது நல்ல வார்த்தை எதிர்பார்க்கறா எல்லாரும். ஒரு நல்ல பசி கடைப்புல வந்து ஒரு மதுரமான வார்த்தை எதிர்பார்க்கறான், கிடைக்கல. அதனால பாம்பு எடுத்து போட்டு கடைசியில் ஏழாவது நாள் தக்ஷங்க அடிப்பான்னு சாபம் வந்து அந்த ஏழு நாள் வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்டான்னு சரித்திரம். மாற்றமும் தாரோ வாசல் திறவாதா, வாயிலை திறக்காவிட்டால் நல்ல வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? இதோ வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இதோ வந்துட்டே இருக்கேன், ஏதாவது சொல்லலாமே. நாற்றத்துழாய்முடி நாராயணன், நம்மால் போற்ற பரைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு. கும்பகர்ணனும் உங்ககிட்ட தோத்து போய் உனக்கிட்ட தூக்கத்தை கொடுத்துட்டானா, எப்படிப்பட்ட கும்பகர்ணன் அப்படின்னா விஸ்தாரமா சொல்ற. நாராயணனால் குற்றத்தின் வாய்வு இல்ல, எம்பெருமான் வந்து யமலோகத்துக்கு அனுப்பிச்ச கும்பகர்ணன். எம்பெருமானை பத்தி சொல்லச்ச, நாற்றத்துழாய்முடி நாராயணன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. அந்த வாசனையோடு இருக்கக்கூடிய திருத்துழாயை தன் திருமுடியிலே தரிச்சிருக்கும் நாராயணன். இப்ப திருத்துழாய் எங்கேருந்து வந்து திடீர்னு, திருத்துழாயை பத்தி பேச்சு எங்கேருந்து திடீர்னு வந்தது அப்படின்னா, அழகா சொல்றா, அந்த பெண் இருக்கா இல்லையா, உள்ள படுத்துட்டு இருக்கிற பெண், அவளுடைய மேனிலேருந்து திருத்துழாய் வாசனை வருதான். அதை வச்சு இவ கண்டுபிடிச்சிருக்கா. என்னன்னா நூற்று சுவர்க்கம் பூவின்ற அம்மாள், இவள் விரதம் இருந்து கிருஷ்ண அனுபவம் பண்றவள், இல்லாட்டா எப்படி திருத்துழாய் வாசனை வரும்? சொப்பனத்திலேயோ நேர்லயோ எங்கேயோ கிருஷ்ண அனுபவிச்சிருக்கா இவ, திருத்துழாய் வச்சுதான் கண்டுபிடிக்கிறாள். திருத்துழாய் வாசனை வச்சுதானே கண்டுபிடிக்கிற வழக்கம், பெருமாள் வந்துட்டாருன்னு. அந்தி மற்றொரு பாயமன் இவள் அந்தந்துழாய் கமழுதல் குன்றமா மணிமாட மாளிகை கோலக்குழாங்கள் மல்கி தென்திசை திலதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. அன்றி மற்றொரு பாயமன், வேற என்ன வழி, எப்படி திருத்துழாய் வாசனை கிட்ட வருதுங்கிற. குட்டநாட்டு திருப்புலியூர்னு ஒரு ஊர், அங்க போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தப்புறம் அந்த பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்கா எல்லாரும், அவ அம்மா தோழிகள் எல்லாருமே இருந்து பேசிட்டு இருக்கா. இந்த பெண்ணை எப்பவுமே இந்த குட்டநாட்டு திருப்புலியூர் திருமானிய மாயப்பிரான் பெருமையே பேசிட்டு இருக்கு, வேற எதுவுமே பேசல. கருமாணிக்க மலையுமேல் மணித்தடம் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண் கை உந்தி கால் உடை ஆடைகள் செய்யவிரான் திருமால் அம்மான் செய்நீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அது மாயன் பேரன்றி பேச்சிலை. அவனுடைய திருநாமம் தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணுவேன் அன்னை மீர் இதற்கு என் செய்கேனோ அப்படின்னு தோழி பாசுரம். சரி, அவனை மெதுவா மறக்க சொல்லிடலாம் அப்படின்னா அது நடக்காது. என்ன எப்பவுமே அவனே பேசிட்டு இருக்கிறவன், அவளை போய் எப்படி மறக்க சொல்ல முடியும்? இல்ல அவனை பார்க்காமயே இருக்கும்படி பண்ணிடலாம் அப்படின்னா அவனை ஆளுங்கனவே பண்ணிட்டு வழினா பார்க்காம இருக்கிறதாவது. குத்தநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானே ஆளுங்கனம் பண்ணியாச்சுவோம், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, துளசி வாசனை வந்து உங்களுக்கு தெரியல, இவளுக்கு எப்படி துளசி வாசனை வரும்? ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்டதானே துளசி இருக்கு. துளசிங்கிறது பகவான் விஷ்ணு தவிர வேற யாருக்கிட்டையும் கூடாது, அது ரொம்ப ஏகாந்தமானது, பரமே காந்தி. அது வேற எந்த தெய்வத்துக்கும் துளசி கொடுக்க கூடாது, பெருமாள் தவிர யாருக்கும் சமர்ப்பிக்க கூடாது. இவள்கிட்ட எப்படி துளசி வாசனை வந்ததுன்னா, கண்ணன் அணைஞ்சாதானே வந்திருக்கும். அன்றி மற்றொரு உபாயமன் இவள் அந்தன் துழாய்க்கம் எழுதல், அதனால குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே, அவனுடைய திருவருள் இவனுக்கு கிடைச்சிருக்கு. வேற வழி என்ன, வேற எப்படி வருங்க? அந்த மாதிரி உள்ள இருக்கிறவரா கிருஷ்ண அனுபவம் அந்த மாதிரி வந்திருக்கு போல அவளுக்கும். இந்த திருத்துறாய் மாலைக்கு தான் எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்கா, ஆனா இவகிட்ட வாசனை வந்துருக்கும். ஒரு விஷயம் என்ன கேட்டா, பெருமாள் ஒரு தடவை அணைஞ்சால் அந்த வாசனையானது என்னைக்கும் மாட்டாது, ஒரே தடவை அணைஞ்சா போதும். கருத்மான் மாதிரி சீவை குண்டத்துல கருத்மான் இருக்காரு. ஒரு நாள் ராமாவதாரத்துல பெருமாள் ஸ்ரீராமன் இருக்கும்போது இங்க வந்துட்டு போனார் சீவை குண்டத்திலிருந்து. எதுக்குன்னா ராமனுக்கு சகாயம் பண்றதுக்கு, ஒரு சகாவா இருந்து சகாயம் பண்ணுங்க. நாகாசுரத்தினால பெருமாளையும் லக்ஷ்மண பெருமாளையும் கட்டி போட்டுட்டா. அந்த சமயத்துல கருத்மான் வரவே நாகங்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிருக்கு. நாகாசுரத்திலிருந்து பெருமாள் விடுபட்டுட்டார். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகோபகாரம் பண்ணார். அப்போ பெருமாள் அவரை பார்த்து கேட்கிறார், கருத்மான பார்த்து நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். அகம் சகா தேக்கா குச்சித்தான், நாம உங்களுடைய தோழன் ஆச்சேங்கிறார் கருத்தான் பாவம். அவரும் தெரியாம பதில் சொல்றார். அப்ப பெருமாள் கருத்தான ஆலிங்கனம் பண்ணிட்டாராம், ரொம்ப பரம உபகாரம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி கருத்தான ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அந்த தோளும் இந்த தோளும் இடிச்சபடினால அதுக்கப்புறம் கருத்மானுடைய திருத்தோள்ல ஒரு வாசனை ஒண்ணு இருந்தது. அது தேவலோகத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுறா, இந்த வாசனை எப்படி உன் தோளுக்கு வந்தது அப்படின்னு கேட்டான். ஸ்ரீராமன் ஆலிங்கனம் பண்ணிண்டார் அப்படின்னா, இது ஸ்ரீராமனோட வாசனை இல்லையேங்கிறார், இது பெருமாளுடைய வாசனையே இல்ல, இது பிராட்டியனுடைய வாசனையாச்சே, இது எப்படி வந்தது அப்படின்னா, அது பிராட்டி ஆலிங்கனம் பண்ண தோல் ஸ்ரீராமனுடைய தோல், அந்த ஸ்ரீராமன் பெருமாள் என்ன ஆலிங்கனம் பண்ணின்றோ அதனால பிராட்டியனுடைய சம்பந்தம் இருக்கும். அந்த வாசனை அவ்வளவு தூரம் பரவல்தான். வைதேகி கர்ணபூரஸ்தபகசுரபினா பிராட்டியினுடைய காதல இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அது பெருமாள் தோல்ல எப்படி தலை வச்சு சாஞ்சாரா, அந்த வாசனை பெருமாள் தோளுக்கு வர எத்தனையோ நாள் கழிச்சு, இது நடந்து 10 மாசம் நடந்தது. ராவணன் வந்து இந்த துஷ்டகாரியத்தை பண்ணி 10 மாசம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்கிற அதை எடுத்துன கருத்மான் வந்து சீவை கொண்ட லோகத்துக்கு போனா அங்க இருக்கிறோம் ஆச்சரியப்படுற, இது பிராட்டியினுடைய வாசனை ஆச்சு. அப்படி பெருமாள் சம்பந்தத்தினால் திருத்துறாய் வாசனை இன்னும் இருக்கான் இவளுக்கு. இந்த மாதிரி திருத்துறாய் வாசனை வேணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறா. எல்லா ஆழ்வார்களுமே நாயிகா பாவத்துல பாடும்போது திருத்துறாய் வேணும் அப்படின்னே பாட்டு இருக்கும். பாலாநிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே, வேலால் துண்ணம் பெய்தார் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே, கோலால் நிறைமே தான் கோலால் நிறைமே தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலாறு தன்னந்துதாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரே. கண்ணா நான் பேசாதுங்கோ அம்மா கிட்ட சொல்ற, புண்ணுல போய் வேலை பாய்ச்சினா மாதிரி கண்ணாபண்ணான் பேசாதவங்க, பேசாமல் அன்னைக்கு கையில ஒரு கோல் வச்சிருந்து மாடு மேய்த்தான் இல்லையா கண்ணன், அவன் தான் திருக்குடந்தையில இருக்கான், அவனுடைய திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து என் மேல சூட்டுங்க, அது போருங்கிறான், எனக்கு உயிர் தரிக்கிறதுக்கு அது போரும். ஆண்டாள் ஆசைப்பட்டதும் திருத்துழாய் மாலைதான், நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில் ஆசைப்பட்டதும் திருத்துழாய் மாலைதான், திருவங்கி ஆழ்வார் ஆசைப்பட்டதும் திருத்துறாய் மாலை தான், எல்லாம் தான். திருவங்கி ஆழ்வார் சிறிய திருமடல்ல அவளுக்கு அந்த பெண்ணுக்கு ஜுரம் பிடிச்சுட்டு, கண்ணனை ஒரு தரம் பார்த்தா ஜுரம் பிடிச்சுட்டு, இவள் ஜுரத்துக்கு காரணம் என்னன்னு தெரியல. அவ அம்மா வந்து குறி சொல்றவள் எல்லாம் கூட்டு வச்சு இவளுக்கு இவள் ஜுரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். அவளும் குறி பார்த்து கண்டுபிடிச்சுட்டான், இவள் ஜுரத்துக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சுட்டேன்னா, என்ன காரணம் அப்படின்னா, பேராயிரமுடையான் என்றாள், பேராயிரமுடையவன் சகசனம் உடையவன் இருக்கான் அவன் தான் காரணம். பேர் தேயும் காராறு திருமேனி காட்டினாள், கையதுவும் சீராறு வலம்புரி என்றாள், கையில வலம்புரி சங்கு வச்சுருப்பான் அப்படின்னு அடையாளங்கள்லாம் எடுத்து சொன்னாளாம். உடனே அவன் அம்மா பட்ட சந்தோஷம் இருக்கு. அவ சொல்ற அம்மா, சிக்கனமற்றாரானுமல்லாமை கேட்டங்கள் அம்மனையும் போராறு வேர்க்கண்ணீர் அவனாகில் பூந்துழாய் தாராதொழியுமே தன்னடிச்சி அல்லளே மத்தாரானுமல்லனே என்றுந்தாள். அவனா அவனா இருந்தா திருத்துழாய் கொடுத்து அனுப்புவானேங்கிறா. அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிட்டு திருத்துழாய் கொடுத்து அனுப்புவானே, வேற யாரும் இல்லையே அப்பா நிம்மதி. மத்தாரானும் அல்லனே, வேற யாரும் இல்லையே, கண்ணன் தானே. அப்போ தன் தாராதொழியுமே தன்னடிச்சி அல்லலே திருத்துழாய் கொடுக்காம இருப்பானா, அவனை சேர்ந்தவள் இல்லையா, அவனுடைய அடிச்சி இல்லையா, அவள் அடிச்சேனா அடியுங்கிறதுக்கு பின்பால் அவனை சேர்ந்த தாசபாவத்தில் இருக்கக்கூடியவளாச்சே. அப்ப கட்டாயம் கொடுத்துடுவான், வேற யாரோ பயந்து போயிட்டேன், இனிமே பயம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஆத்துக்கே போயிட்டாவா, அம்மா பிரச்சனை இல்லாத போயிட்டான். ஆனா இந்த பெண்ணுபாடுதான் அதிகமாயிட்டு உடனே தன்னுடைய மனசை கூட்டு அதை அனுப்பி கண்ணன் கிட்ட போய் திருத்துழாய் மலை வாழ்ந்துவான்னு அனுப்புறான். வாராய் மட நஞ்சே வந்து மணிவண்ணன் சீராறு திருத்துழாய் மாலை நமக்கருளே தாரான் தருமென்று இரண்டத்தில் ஒன்றதனை. அவன் திருத்துழாய் மலை கொடுப்பானா மாட்டானா கேட்டுன்னு வாங்க, கட்டாயம் வந்துடும் அப்படின்னா. ஆனா இந்த மனசு என்ன பண்ணிட்டு ஓடியோ அங்க போய் அவன்கிட்டயே தங்கிடுச்சு, திரும்பி வரவே இல்லையா. கண்ணன் கிட்ட போன மனசு திரும்பி வருதாது, அங்கு போய் அங்கேயே நின்றுக்கு இப்ப மனசுமில் அப்படின்னு சிறிய திருமண்டல் வரும். இந்த மாதிரி இவர்கள் திருத்துழாய்க்கு ஆசைப்பட்டார். திருத்துழாய் திவ்யமான ஒரு பகவத் உபகரம், பகவானுக்கு பூஜைக்கு அதுல எல்லாமே விசேஷம். தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தடையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. திருத்துவாய் எல்லாமே விசேஷம், இலை விசேஷம், திருத்துவாய் தண்டு விசேஷம், அதனுடைய வேர் விசேஷம், அந்த வேர் கீழே இருக்கிற மண் விசேஷம், மொத்தமும் விசேஷம். திருத்துவாய் எம்பெருமானுக்கே பெருமை சேர்க்கக்கூடியது. துளசி மாதிரி இருக்கிறவன் தானே அடையாளம் அவனுக்கே. இப்படி எல்லா நாயகிகளும் ஆசைப்படும்படியான ஒரு திருத்துவாய் மாலை வாசனை இவகிட்ட இருக்கு. அப்படின்னா துப்பிலை பிராட்டி ஆசைப்பட்டார். ஆராதாசீது அதுல துளசி சௌமிய கந்த சமீரஹா, இல்ல கந்த சௌமிய சமீரஹா, நல்ல வாசனை கம்னு வந்தது திருத்துழாய் வாசனை. உடனே கண்ணன் வந்துட்டான்ங்கிறாவ, உடனே பார்த்து ஜெயினி நாதம் கேட்டது. அப்ப இன்னும் திருடமாச்சு, எல்லாருக்கும் உத்தேசம் இவளுக்கு இருக்கேன். ஆற்ற துழாய் முடி நாராயணன் திருத்துழாயை தரிசன் இருக்கவன் நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள், நாமெல்லாம் அவனை போற்றினால் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன் நல்லவன் தானே. எதுக்கா இது சொல்றாருன்னா, அவன் கிட்ட போய் கீழ் விழுந்து உயிரை விட்டவன் கும்பகர்ணன். எப்படிப்பட்டவன், யார் போனாலும் அனுகிரகம் பண்றதுக்குனே ஒருத்தன் இருக்கான் நாராயணன். அவன் கிட்ட போய் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். அவன் ஆசிரியச்சு சௌக்கியமா இருக்க வேண்டாமா, ஊருக்கு வெளியில பெரிய ஏரி இருக்கு, அந்த ஏரியில தீர்த்தம் ரொம்ப மதுரமா இருக்கும், எல்லாருமே அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு தாகத்தை தீர்த்துப்பார். நல்ல வெயிலா இருந்தா அந்த ஏரியில குளிச்சோன்னா ஆனந்தமா இருக்கும், அது வழியா மதுகள் எல்லாம் போகும். மதுராந்தகத்துல ஏரியில பாத்துருக்கீங்க, மதுராந்தகம் ஏரி மதுகுல குளிச்சா ஆனந்தமா இருக்கும். வெயில் காலத்துல சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு போய் குளிச்சோன்னா வெயில் தியாபம் எல்லாம் தீந்துடும். ஏரி ஜலம் குளிக்கிறதுக்கு உபயோகப்படும், ஏரி ஜலம் சாப்பிடறதுக்கு உபயோகப்படும், மதுரமா இருக்கும். ஏரி ஜலம் வாய்க்கால் வழியா கழனிக்கெல்லாம் போகும். ஏரி ஜலம் கிராமத்துல எல்லாருக்குமே தீர்த்த பிரச்சனையை தீர்க்கும். எத்தனை நல்லது பண்றது. ஒருத்தன் அந்த ஏரி கரையில போய் நின்றானா, அங்கேருந்து பாக்குறான் இந்த ஏரியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா என்ன பைத்தியக்காரத்தான். எப்படிப்பட்ட ஏரி இது, தற்கொலை பண்ணிக்கலாம் நினைக்கிற மாதிரிதான் இந்த ராவணன் கும்பகர்ணன் நினைக்கிறான். அவனோ ஆற்றத்துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும், அவனை போட்டினான்னா மொத்த அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடியவன் அவன். ஆனா அவன் கிட்ட போய் தன் உயிரை தான் விடுவேன் அப்படின்னு ராவண கும்பகர்ணாதிகள் சொல்லிட்டு இருக்கான். நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் முன்னாடி ஒருதம் யமனுடைய வாயில விழுந்த கும்பகர்ணன். என் ஆட்டத்துழாய்படி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும், நாமெல்லாம் போற்றினால் பயன் கொடுப்பான், அனுகிரகம் பண்ணுவான். சுவாமி உத்தூர் சுவாமி அழகா ஒரு விஷயம் சாய்ச்சிருக்கார். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம் மால், அவன் நம்மளுடைய மால், நம்ம கிட்ட பிரேமமுடைய திருமால் பகவான் விஷ்ணு. அவன் போற்ற பறைதரும் புண்ணியன். அந்த புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் யமனுடைய வாயில இவனே போய் விழறானா, யமன் கொண்டு போனன்னு தானே சொல்லணும், யமன் வாயில போய் விழுந்தேங்கிறான். ஏன்னா கும்பகர்ணனுக்கு நன்னா தெரியும், நமக்கு கட்டாயம் காத்தல் இருக்கு அப்படின்னு தெரியும், தெரிஞ்சேதான் போறான். ராவணனுக்காக உயிரை கொடுத்தாவது நல்ல பேர் எடுக்கலாம் தான் போறான். ராவணனுக்கே உபதேசம் பண்ணி பார்த்தான், இந்த பெரிய சபை ஒண்ணு நடந்தது மந்திராலோசனை. அப்ப கும்பகர்ணன் இருந்தான், அப்போ ஒரு உபதேசம் பண்ணான் ராவணனுக்கு, நன்னா இருக்கு நம்ம கதி வர வர ரொம்ப மோசமா போச்சு, அழகா பேசணும். ஆசில் பரதாரம் அவை வெஞ்சரை அடைப்போம், ஆசர் காதல் உருவம், வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை, நன்று நம் கொற்றம். நன்னா இருக்கு, இன்னொரு பெண்ணை பிடிச்சு நம்ம சிறையில அடைப்போம், இன்னொருத்தனுடைய மனைவி மேல ஆசைப்படுவோம், ஆனா பேசச்ச மாத்திரம் மானம், நான் இப்படிப்பட்டவன், அவனை ஜெயிச்சவன் இவனை ஜெயிச்சவன், இடை பேணுவது காமம் ஆனா செயல மாத்திரம் காமம், கூசுவது மானிடரே பயப்படுறது மனுஷன்கிட்ட, ராட்சசனா பிறந்து ராமன் வந்திருக்கிறோம் பயப்படுறோம், நன்று நம் கொற்றம் நன்னாக்கு பாராஜ்யம் அப்படின்னு உபாரம்பம் பண்றான் ராவண கிட்ட. ராவண பார்த்து சொல்றான், அண்ணா நீ ஒண்ணு சீதாதேவிய கூட்டின்னு வரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டுருக்கணும், கூட்டின்னு வரலாமா வேணாமா அப்படின்னு, தூக்கிட்டு வரலாமா வேணாமான்னு கூட்டுவான், அப்ப ஒன்றும் பண்ணல, பின்னாடி இப்ப போய் ஒரு மீட்டிங் போட்டிருக்கேன், இதெல்லாம் உபயோகப்படாது, நேர் வழி கிடையாது, இதெல்லாம் கட்டாயம் மரணம் உண்டு, உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போறேன், நான் போயிடுவேன் ஆனால் அடுத்தது நீதான், இப்படி எல்லாம் உபதேசம் பண்றவன் கும்பகர்ணன். காலன் வாய் கழிக்கின்றேன்பான்றான், எம்மனுடைய வாயில நான் கழிச்சுட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் போக போறேன்னு சொல்லிட்டு தான் வரேன், நன்னா தெரியும். இங்கேயும் வந்து விபீஷனை பார்த்தப்பறம் கம்பராமாயணத்துல அழகா வரும், யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விபீஷனை பாக்கிறான், இன்னும் விபீஷன் ஓடி வந்து கும்பகர்ணன் ஆலிங்கனம் பண்ணிட்டு, வேணா இந்த பக்கம் வந்துடு ஸ்ரீராமன் இருக்கிற பக்கம், அப்படி இல்லட்டா நான் வேணா அந்த பக்கம் வரட்டுமான்னா விபீஷன், கும்பகர்ணன் வேண்டாம்ப்பா, நீ சாத்விகமானவன், நீ இருக்க வேண்டிய இடம் இது, நான் தாமசமானவன், நான் இருக்க வேண்டிய இடம் இது, அடிக்கிறது குத்துறது என் தொழில், நீ நல்லதையே நினைக்கிறவன், நீ ஸ்ரீராமனோட கூடவே இரு, அவாவா இடத்துல நம்ம சௌக்கியமா இருந்துக்கும், சரியா தான் இருக்கும், நீ மாற்றக்கூடாதுப்பா. புலையரு மரணமெய்தன், இவன் கையால மரணத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு, இவனுடைய அனுகிரகத்தை வாங்கணுங்கிறது உனக்கு, இதுதான் பொருத்தம், இப்படியே இருக்கட்டும் விபீஷண சொன்னானோ அந்த மாதிரி அழகான வார்த்தை, காலன் வாய் கழிக்கின்றேன் பால், யமனுடைய வாயில்ல சந்தோஷமா இருக்க, அவனை எழுப்பச்சே அப்படிதான் எழுப்புறா, தூக்கிட்டான் பாவம், அவனை கஷ்டப்பட்டு எழுப்புறா, ராமாயணத்துல கும்பகர்ணனை எழுப்புற சர்க்கம் ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பெருசு இது போயிட்டே இருக்கும், இந்த கும்பகர்ணன் எழுப்புற சர்க்கத்தை பாக்குறதுக்குள்ள இத பாராயணம் பண்றதுக்குள்ள நிறைய பேர் தூங்கி போயிடுவா, அப்படி இவாள் எழுப்புறதுக்கு யாராவது வேணும், அந்த மாதிரி ஆயிடும், அது வேடிக்கையா இருக்கும், இவனை எப்படி எழுப்புறாங்கிறதெல்லாம் ரொம்ப ரசமா இருக்கும், ரொம்ப பெரிய சரீரத்துல படுத்துட்டு இருக்கானா இவன், மூக்கிலிருந்து வர மூச்சு காத்திலே யாரும் முன்னாடி நிக்க முடியாதான், பத்து பேரா கைய பிடிச்சிட்டு கும்பகர்ணன் எழுப்பணும் கிட்ட போய் அவன் மூக்கு கிட்ட போனா போடும், அவன் மூச்சு காத்து விட்டானா மொத்த பேரும் வேகமா அங்கிருந்து வாச பக்கம் போய் விடுவான், சுனாமி அடிச்ச மாதிரி அங்க போய் கதவையெல்லாம் மெதுவா பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு முன்னாடி வரா வரலாம். உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வலாம், இறங்குகின்றது இன்றுகான், எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல் வில் பிடித்த கால தூதர் கையில் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். கும்பகர்ணன் எழுப்புற, உறங்குகின்ற கும்பகர்ணன் எழுந்து உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற, இத்தெல்லாம் அனுபவிச்சுதான் போயிடுது, எழுந்துரு, அங்க யமன் வந்திருக்கான், யமன் போல ரெண்டு பேர் வந்திருக்கான், நேர தூங்குறதா இருந்தா அங்க போய் தூங்குன, உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். பெருமாளே கேட்டாரா கும்பகர்ணன் முன்னாடி வந்தவன், ஏண்டா வந்தேன் கேட்ட, எழுப்பி அனுப்பிச்சுட்டா, நான் தூக்கத்துல தானே இருந்தேன், அதான வரம் கேட்டு வாங்கிருக்கேன், தூக்கத்துல பாதியில எழுப்பிட்டா அப்படின்னா கவலைப்படாத, நான் மறுபடியும் உனக்கு தூக்கத்தை கொடுக்கறேன், இனிமே யாருமே எழுப்ப மாட்டா, தீர்க்க நித்திரை, எழுப்ப முடியாது யாராலையும், அப்படி ஒரு பெரும் தொழிலை கொடுத்துறேன்னாரா, அந்த மாதிரி கும்பகர்ணன திருமாதி அவன் சிரசை தூக்கி சமுத்திரத்துல தள்ளினான்னு வரும். பெரிய உடம்பு வந்து கேக்குறார், அந்த கும்பகர்ணன் இருக்கான் இல்லையோ, தூக்கத்துக்குன்னே பெயர் போனவன், ஓயாத தூங்கிட்டு இருக்கான், அவனே உங்ககிட்ட தூத்து போயிட்டான் போல இருக்கேன், இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, வேடிக்கைதான், ஒரு வேடிக்கை பண்ணிருக்க. கும்பகர்ணன் மாதிரி தூங்கினே சொன்ன பரவாயில்ல, கும்பகர்ணனே உங்ககிட்ட தோத்துட்டானேங்கள பரிசாசம், தோத்துட்டு உங்ககிட்ட அதை கொடுத்துட்டானா? எப்பவுமே தோத்தவர் வந்து தங்கிட்ட இருக்கிறது நூத்தத்தை கொடுத்துருவார். பரசுராமன் தோத்த உடனே தங்கிட்ட இருக்கிற வீட்டில் ஸ்ரீராமன் கொடுத்துட்டார். அது மாதிரி கும்பகர்ணன் இவகிட்ட தோத்துட்டானா, பெருமாள் கிட்ட யுத்தத்துல தோக்கிறது இருக்கட்டும், தூக்கத்துல ஒரு போட்டி வச்சு அதுல இவகிட்ட தோத்துட்டானா, தோத்துட்டு தன்னுடைய மொத்த தூக்கத்தையும் இவர்கிட்ட கொடுக்க பெருந்தொழில் தான் தந்தானோ, இவங்கிட்ட கொடுத்துட்டா போல இருக்கா, அதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். ஆற்ற அனந்தருடைய அருங்கலமே, இல்ல இப்பதான் வந்திருக்கியா, இத்தனை நாள் உழைச்சு கிருஷ்ண அனுபவம் பண்ணி இப்பதான் வந்திருக்கியா, எங்களுக்கெல்லாம் சிரோபூஷணமானவளே, தேற்றமாய் வந்து தீர, நீ பதட்டப்படாமல் அழகாக வந்து திறக்கணும், கண்ணாபனான் வந்து திறக்க கூடாது, தூக்க கலக்கத்தில் வந்து திறக்க கூடாது, ஆற்ற அனந்தருடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய். ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும், கிழக்கிந்தையில லக்ஷ்மண பெருமானுக்கு ஒரே கோபம், பெருமாள் ராமன் வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனை பட்டாபிஷேகத்துல பண்ணி ராஜ்யத்துல வச்சுட்டார். அதுக்கப்புறம் 4 மாசம் ஆச்சு, இந்த 4 மாசத்துல ஒரு தடவை கூட இந்த சுக்ரீவன் வந்து பார்க்கவே இல்லை. பெருமாள் எப்படி இருக்கார், பெருமாள் இருக்கிற இடத்துக்கு ரிஷ்யமுகம்னு பெயர், சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு கிஷ்கிந்தான் பெயர். கிஷ்கிந்தாங்கிறது டவுன், வானரங்கள்லாம் நிறைய இருக்கிற இடம். ரிஷ்யமுகம் அப்படிங்கிறது அந்த ஊருடைய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு மலை, அது அங்க ஒண்ணுமே கிடையாது, டவுனுக்குள்ள வரக்கூடாதுன்னு பெருமாள் ரிஷ்யமுகத்துல இருக்கார். இவன் ராஜாபானபடினால கிருஷ்ணந்தையில ஆனந்தமா இருந்துட்டு இருக்கான், பெருமாள் ஒரு நாள் கூட வந்து பார்க்கவே இல்லையே, பிரதிஜையை மறந்துட்டான். அவர் வாலியை சம்ஹாரம் பண்ணணும், இவன் சீதாதேவியை தேடித்தரணும் தானே, அதுக்கு ஏற்பாடே பண்ணலையே. பெருமாள் என்ன பண்ணார், லக்ஷ்மன் கிட்ட, லக்ஷ்மணா சுக்ரீவன் என்ன ரொம்ப மோசமா நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு ராஜ்யம் வந்துருத்தோ எனக்கு ராஜ்யம் இல்லை, அவனுக்கு பாரிய இருக்கா எனக்கு பாரிய இல்லை, அதனால ஆமா ராஜ்யம் இல்லாதவன் பாரிய இல்லாதவன் ஒன்னும் இல்லாதவன் இவனுக்கு போய் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் போல அப்படின்னு விட்டான். இத கேட்டு லக்ஷ்மனுக்கு கோபம் வந்ததே பார்க்கலாம். உடனே உள் வில்ல எடுத்து கிடுகிடுன்னு கிருஷ்கிந்தேக்கு வந்து அவர் வரத பார்த்து கிருஷ்கிந்தையே நடுங்கிறதான், குகையே நடுங்குறது, மொத்தம் வானரங்கள்லாம் கிளுகிளு கிளுகிளுன்னு சத்தம் போடுறது, எல்லாம் தள்ளி நின்று குசு குசுன்னு பேசிட்டு இருக்கு. அவர் அப்படி திரும்பி பார்த்தா மொத்தம் ஒரே ஓட்டம் ஓடி போறது, மறுபடியும் அந்த பக்கம் வந்து பேசிட்டு இருக்கு. ராஜ்யத்துக்கே பெரிய ஆபத்து வந்துருத்து, லக்ஷ்மணனுடைய ஒரே ஒரு வில்லு பிரயோகம் கிருஷ்கிந்தையே பஸ்மம் ஆயிடும். இது தெரிஞ்சு மகாராஜா கிட்ட எல்லாரும் போய் சொல்ல, ஆஞ்சநேயர் கிட்ட என்ன உபாயம் கேட்க, ஆஞ்சநேயர் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அஞ்சலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தாரையை அனுப்புறாளவா, முதல்ல ஸ்திரீ போய் சொன்னா கொஞ்சம் கோபம் தெரியுங்கிறதுக்காக தாரை அப்பதான் குடிச்சுட்டு இருக்காளாம். சாப்பிரஸ்கலந்தி மத விஹ்வலாட்சி, நடக்க முடியாம தள்ளாடி தள்ளி நடந்து வர, அப்ப தாராதேவி சொல்ற ஸ்லோகங்கள்லாம் அழகா இருக்கும். ந கோபகால க்ஷிதிபால புத்ரா ந சாபி கோபஹ ஸ்வஜனே விதேயஹ. தசரத சக்கரவர்த்தியோட குமாரரே கோபிச்சுக்கலாமா, இது கோபத்துக்கான காலமா, அதுவும் யார்கிட்ட கோபிச்சுக்கணுமோ, எங்க கிட்டயா கோபம், நாங்களாம் உங்களுடைய தாசர்கள் ஆச்சே, உங்களுடைய கிங்கரர்கள், நீங்க கொடுத்த பிச்சையில ராஜ்ய பரிபாலனன் பேரை வச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், உங்களை நாங்க மறப்போமா, உங்க குழந்தைகள் மாதிரி எங்களை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு அரண வார்த்தையெல்லாம் தார பேசுறேன். நச்சாபி கோபா ஸ்வஜனே விதேயம், லக்ஷ்மணனுக்கு மெதுவா ஆறுதல் நிசாந்தமாக்குற, அதுக்கப்புறம் சுக்ரீவன் வந்து அஞ்சலி வித்வாண்டு அபராத க்ஷமனம் பிரார்த்திச்சின்றான்னு வரப்பு. தேத்தமாய் வந்து தீராம், இப்ப அந்த மாதிரியான பிரசங்கம் எல்லாம் ஒன்னும் கிடையாது, ஆற மாதிரி வர வேண்டாம், என்ன நாங்க ஒன்றும் கோபிச்சுக்கலையே. மெதுவாக வா, பதட்டப்படாமல் வா. உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிற எங்களுக்கு உன்னுடைய வார்த்தையை கொடு, உன்னுடைய முகத்தை காண்பி, எங்களோட வந்து கலந்திருக்கணும் என்ன இவர்கள் வேண்டுகிறார். பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடைய எருங்கலமே ஏற்றமாய் வந்து திரவேல வரும்பான். இந்த பாட்டுல நாராயணாவும் மறுபடியும் வந்திருக்கு. நாற்ற துழாய் முடி நாராயணன், திருத்துழாய் வந்து எம்பெருமானுடைய முடியில இருக்கு, அதுக்கு அந்த பெருமை உண்டு. திருமுடியில மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு பெருமாளுக்கு. தோளிலே மேலும் இவன் மார்பின் மேலும் தாளிலே மேலும் தன்னன் துழாயுடைய எம்பெருமான் தோல் மேல இருக்கும், திருமுடியில இருக்கும், திருமார்புல இருக்கும், எல்லா இடத்துலயும் திருத்துழாய் சாத்திரம் பெருமானுக்கு. பாக்கி யாருக்கும் திருத்துழாய் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதுவும் காலில் படவே கூடாது யாருக்கும். ரொம்ப விசேஷமானது நித்திய சூரியன்ல ஒருத்தர் திருத்துழாயை கிரகிக்கிறதுக்கே மந்திரம் உண்டு. மந்திரம் சொல்லிதான் திருத்துழாயை நம்ம கிரகிக்கணும். சில நாள்ல கிரகிக்கலாம், சில நாள்ல கிரகிக்க கூடாதுன்னு நியமம் உண்டு. அந்த நியமங்கள்லாம் உபாதான நியமங்கள்ல சொல்லியிருக்கா சாஸ்திரங்கள்ல. மந்திரத்தை சொல்லி திருத்துழாய அடுத்து ஜென்மாசி சதாத்வம் கேசவப்ரிய, அம்மா கேசவக்கு பிரிய, உன்னை கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி வாங்கிட்டு கிரகிச்சு பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படிப்பட்ட திருத்துழாயை தன் திருமுடியில தரிச்சிருக்கான்னா அதுக்கு எத்தனை பெருமை வருவோம் திருத்துழாய்க்கு. மாற்றத்துழாய் முடி நாராயணன், நாராயணனாம முதல் பாட்டில் வந்தது, இந்த பாட்டிலையும் வருது. அது தர்ம நிர்தேசம், அழகான விஷயம் சொல்றான். தர்ம நிர்தேசம்னா சந்தேகமே கிடையாது. பெருமாளை ஏதாவது சொன்னா இவர் யாருன்னு சந்தேகம் வரும். இந்த பெயர்கள்ல சில குழப்பம் இருக்கு. பிரம்மம் சொன்னா வச்சுக்கோங்க, சர்வாத்மா சிவன் நாராயணன் தான் பிரம்மம். ஆனா எல்லாரும் நிறைய பேர் பிரம்மம்னா எதையோ நினைச்சிட்டு இருக்கான். பகவான் அப்படின்னா நிறைய பேர் எதை பார்த்தாலும் பகவான் இவர் பகவான் அவர் பகவான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த நாராயணன் திருநாமத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது பகவான் மாத்தணும். அதனாலதான் ஆண்டாள் சொல்ற, நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நானே. ஆயிரம் சகஸ்ரநாமம் இருக்கு, யாருக்கு இருக்குன்னா நாராயணனுக்கு இருக்குங்க. ஆயிரம் சகஸ்ரநாமத்துல ஒரு நாமத்தை சொல்லவும் இல்லையா, யாருக்குன்னா நாராயணனுக்கு இருக்குன்னா அவர் தர்மி. அதாவது இதை தவிர வேற அடையாளம் வேண்டாம். நாராயணன் சொன்னா போறோம் யாருங்கிறது புரிஞ்சு, ஏன்னா யாரையுமே நாராயணன் சொல்ல முடியாது இவரை தவிர. வேற எந்த சந்தம் சொன்னாலும் யார் வேணாலும் உரிமை கொண்டாடலாம், நாராயண நாமத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாதாம். சாமான்ய புத்தி ஜனகாச்ச சதா அதிசப்தாக தத்வாந்தர பிரமகிருத்த சிவாதிவாசா நாராயணே தொய் கரீசவகந்தியம் அன்வர்த்தி பரிகல்பிதம் ஐக்க கஞ்சம். வேதமே இந்த வழிதான் பண்ணியிருக்கு. உலகத்துக்கெல்லாம் காரணமானவன் யார் அப்படின்னு வேதத்துல பல இடத்துல சொல்லும் போது சத்துதான் காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு, ஆத்மாதான் காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு, பிரம்மந்தான் காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. ஆனா இத்தனை சொல்லியும் நமக்கு ஸ்பஷ்டமா புரியல. சத்துதான் காரணம், ஆத்மாதான் காரணம், பிரம்மந்தான் காரணம், அது எது எது சத்து எது ஆத்மா எது பிரம்மம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதே வேதமே ஒரு இடத்துல ஏகோகவே நாராயண ஆசீத், நாராயணன் தான் காரணம் அப்படின்னு போது எல்லா சந்தேகமும் நிவர்த்தமாயி. ஏன்னா இது விசேஷ சப்தமா, இதுக்கு இருக்கிற பெருமையும் ரொம்ப அதிகம். நாராயண நாமத்தினுடைய அர்த்தங்களே ஏகப்பட்ட அர்த்தங்கள், பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு திருநாமம். முக்கியமாக நம்முடைய சம்பந்தத்தை காமிக்க நாரங்கள், நாமெல்லாம் மனுஷர்களும் மனுஷர்களை சேர்ந்தவர்களும் நாரங்கள், அவர்கள்லாம் பகவானுக்கு அயனம். பகவான் எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கான், அல்லது நமக்கெல்லாம் பகவான் அயனம், நமக்கெல்லாம் பகவான் கதி, வேற கதி கிடையாது, வேற நாசம் கிடையாது, அநாசையா இருக்கு. அப்படிப்பட்ட நாராயணன் அப்படின்னு காமி கூட ரெண்டாவது தரம் மறுபடியும் நாராயண நாமம் இந்த பாசுரத்துல வரும். கும்பகர்ணனும் உங்ககிட்ட தோத்து போய் பெருந்துயில கொடுத்துட்டானா, நீ எழுந்துவாமா. வேடிக்கை ஒரு கதை சொல்வா, ராமாயணத்துல கும்பகர்ணனை சம்ஹாரம் பண்ணி முடிச்ச உடனேயே ஒருத்தி அழுதுன்னு இருந்தா. ராமன் போய் கேட்டான், நீ யாருமா ஏன் அழற அப்படின்னா, நான் தான் நித்ரா தேவினாலாம், ஏன் அழுதுன்னு இருக்கேன். இதோ இருக்காரு, இவர் நிறைய இடம் கொடுத்து வச்சிருந்தார் எனக்கு, சௌக்கியமா இருந்தேன். இவர் போய் அந்நியாயமா கொண்டுட்டங்களே, நான் எங்க போவேன், யார்கிட்ட இருப்பேன், எனக்கு ஏதாவது இடம் கொடுங்கன்னு கேட்டாராம் பெருமாள் கிட்ட. உங்ககிட்டதான் இடம் கொடுங்கன்னா அவர் பயந்து போயிட்டார், எங்கிட்ட வந்துடாதவா, பின்ன என்ன பண்றதுன்னு கேட்டான். இந்த ராமாயணம் கதை சொல்லும் போது அந்த கதை கேட்கிறவா கிட்ட போய் உட்காந்துட்டாராம். ஏன்னா அவளுக்குதான் நல்லா தூக்கம் வரும், நீ வேடிக்கையே சொல்ற நாற்றத்துடாய் முடி. அதனால இப்ப என்ன கேட்டானா, கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கு, சில பேருக்கு கும்பகர்ணனும் தோட்டு போயிடுவான், உனக்கே பெருந்தில் தான் தந்தானோங்கிறதுக்க வேடிக்கை அந்த கதையை சொன்னேன். குமரனே தூக்கத்தை கொடுத்துட்டான் உங்களுக்கு நிறைய பேருக்கு. அப்ப தேற்றமாய் வந்து தர பதற்றப்படாமல் வந்து கதவை திறக்க வேணும் சொல்ல, அவளும் கதவை வந்து திறந்தால் அந்த அருங்கலமான அவளையும் கூட்டுண்டு இவர்கள் நோன்புக்காக கிளம்புகிறார். இந்த பாட்டினுடைய சுவாபதேசம் பார்க்கும்போது கும்பகர்ணன் அப்படின்னா தமோகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு மூணு குணம் இருக்கு. சத்துவகுணம் ஞானத்தை கொடுக்கும், எல்லாருக்குமே இருக்கு இந்த மூணு குணம், மொத்த பேருக்கும் உண்டு. சத்துவகுணம் ஞானத்தை கொடுக்கும், தமோ குணம் பிரவருத்தியை கொடுக்கும். ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான், உட்காந்து படினா படிக்க மாட்டான், உட்காந்து ஜபம் பண்ணுனா பண்ண மாட்டான், உட்காந்து தியானம் பண்ணுனா பண்ண மாட்டான், சிந்தனையெல்லாம் பண்ண தோணாது, கை காரியம் ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். இது ரஜோகுணம் அப்படி செய்யுமா. தமோ குணம் சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும், படிக்கவும் மாட்டான் செய்யவும் மாட்டான், நல்லா படுத்துன்னு தூங்குவான், மகா சோம்பேறியாக எனக்கு இது வேண்டாம் நான் அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு வெறும உட்காந்துருப்பான். இது தமோ குணம். இந்த மூணு குணமே எல்லாருக்குமே உண்டு. என்ன விஷயம் கேட்டா சில சமயம் சத்துவகுணம் அதிகமா இருக்கும், சில சமயம் ரஜோகுணம் அதிகமா இருக்கும். சத்துவகுணம் அதிகமா இருக்கச்ச நல்ல சாத்விக பாவம் வரும், நல்ல விஷயங்கள்லாம் கேட்கலாம் தோணும், ஞானம் சம்பாதிச்சுக்கலாம் தோணும். ரஜோகுணம் அதிகமா இருக்கச்ச பிரவிற்த்தி செய்யலாம் தோணும், இங்க அங்க பிரவிற்த்தி செய்யலாம், படிக்கிறதெல்லாம் தோணாது, இதை கைங்கரியம் பண்ணலாம் கூட தோணும். பகவத் கைங்கரியம் பண்ணா அதுவும் சத்துவகுணம் தான், இவன் வேற ஏதாவது கையால் எப்படி நோண்டிருக்கலான்னு சொன்ன. தமோ குணம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுங்க, பேசாம தூங்கலாம் ஒன்றும் வேண்டாம்னு தோணும். இதுல விபீஷணன், ராவணன், கும்பகர்ணன். விபீஷணன் தான் சத்துவகுணம், ராவணன் தான் ரஜோகுணம், கும்பகர்ணன் தான் தமோ குணம். ஓயாது தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த தமோ குணத்தை ஒழிக்கணும். கும்பகர்ணனும் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும், கும்பகர்ணனை யமலோகத்துக்கு அனுப்பிச்சா மாதிரி நம்ம சத்துவ குணத்தினாலே இந்த தமோ குணத்தை அடக்கி உணவுண்டா சொல்லிடலாம். இத சோம்பேறித்தனத்தை அடக்கம் தூக்கங்கிறது கூட தேவையான அளவு இருந்தா பிரச்சனை இல்லை, அது கூட நல்லதுதான் இருக்கார் சுவாமி தேசிகன். ஏன்னா தூங்க வேண்டிய சமயத்துல தூங்கி எழுந்துக்க வேண்டிய சமயத்துல எழுந்துட்டான்னா பிரச்சனை கிடையாது. ராத்திரி 10 மணிக்கு தூங்கி கரெக்டாக 4 மணிக்கு எழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சூக்கியமா இருக்கலாம். நான் தூக்கத்தை அடக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப தூங்காம இருந்தான்னா மறுநாள் கரெக்டால காயத்ரி ஜெபம் பண்ணும்போது தூங்கிடுவான். ஆனா கும்பகர்ணன் மாதிரி தூக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது, தமோ குணத்துக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. அதைத்தான் இந்த பாட்டு காமிக்கிறேன். பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்வு இருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஏன்னா அவ்வளவு தமோ குணத்துக்கு ஈடுபட்டுட்டியா, உனக்கு என்ன படிக்கிறன்னே தோணாதா அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஏற்பட நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனார், ஒரு சிஷ்யன் நிறைய நோன்புகள்லாம் நோற்று கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு வச்சு, அவனை ஏற்படுதா இருக்கு கிட்டத்தட்ட சொல்லலாம். ஓயாம நோன்பு எல்லாம் நோட்டுன்னு எங்களோட கடி காலக்ஷேபத்துக்கு வா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், பாயத்திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா, ஆற்றத்துழாய்படி நாராயணன் நம்மால் போற்ற பரைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் குற்றத்தின் வாழ்விந்தன ஆரம்பிச்சு தமோ குணத்துக்கு வசப்பட்டுட்டியா, வேண்டாம்ப்பா எழுந்துவாப்பா அப்படின்னு அவனை கூப்பிடறதா இருக்குன்னு ஒரு அர்த்தம். கேட்டா ஆச்சாரியான்னு ஒரு அர்த்தம் சொல்லுவான். நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சரணாகதியைதான் நோற்றுன்னு சொல்றாருங்க. சுவர்க்கம் அப்படின்னா பகவத் அனுபவம், சரணாகதி பண்ணி பகவத் அனுபவம் பெறுபவர்கள் அந்த ஆச்சாரிய சுவாமிகளே அப்படின்னு அவர் தான் கூப்பிடுறார். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாரார், ஒரு காலக்ஷேப வார்த்தையாவது சொல்லக்கூடாது. மோட்ச வாசல திறக்கணும் எங்களுக்கு அப்படின்னா சரணாகதி அனுஷ்டானம் பண்ணலாம். ஆச்சாரியன் வந்து சரணாகதி அனுஷ்டானம் பண்ணி மோட்சத்துக்கு கொடுக்கணும், நாங்க அதுக்கு யோக்கியதை இல்லையா இருக்கலாம், எங்களுக்கு ஒரு உபதேசமாவது பண்ணக்கூடாதா, அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம் சரணாகதியை. ஏதாவது உபதேசம் பண்ணி அருள வேணும். நாற்றத்துழாய்படி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆச்சாரியன் கிட்டே போய் கேட்க, கும்பகர்ணனும் உங்ககிட்ட தோற்று போயிட்டானா, தோற்று போய் உமக்கு பெருந்துயில் தான் கொடுத்துட்டானா அப்படின்னு. கும்பகர்ணனும் தோற்று போய் பெருந்துயில் கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த முன்னாடி சொன்ன அர்த்தம் ஒட்டாது. இந்த இடத்துல சாத்திகனான அதிகாரிகள் ஆச்சாரியன் இவருக்கு நித்ரை அப்படின்னா என்ன கேட்டானா, பகவத் அனுபவம் உபயோகித்து சொல்றது, பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா ந பாஹ்யம் கிஞ்சன வேதாந்தரம். அதாவது ரெண்டு அனுபவம் இருக்கான் பகவத் அனுபவங்கிறது. ஒன்னு தூக்கத்துல பகவத் அனுபவம், இன்னொன்னு முயற்சியில் இருக்கும்போது பகவத் அனுபவம். இவர்கள் வந்து தூக்கத்துல பகவத் அனுபவத்துல இருக்குங்களா இல்ல மூச்சின் இருக்கும்போது இருக்குங்களா? எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கும் போது கூடவே பகவத் அனுபவங்கிறது ஒண்ணு, இத்தர விஷயங்களே இல்லாமல் சுவானுபவ திசையில பகவத் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படிப்பட்ட அதாவது நம்மாழ்வார் இருந்தார், அவர் யோகத்துல இருந்தார், வாயே திறக்கல, ஒன்னும் பேசல, எந்த லோகத்தை பத்தியும் இல்ல, எந்த சிஷ்யர்களும் இல்ல, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கார். அந்த நிலையை தான் சொல்றோம். அவரே அப்புறம் வாய் திறந்து பேசி மதுர கவிகளுக்கு திருவாய்மொழி உபதேசம் பண்ணார், அது ஒரு நிலை. கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துவில் தான் தந்தானோ அப்படின்னா, சில சமயம் ஆச்சாரியர்கள்லாம் இந்த காலக்ஷேம விலட்சம் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தன்னுடைய சுவானுபவத்துல இருப்பான். அந்த நிலையை சொல்றது அப்படி இருக்க வேண்டாம், அடியவங்களுக்காக வாய் திறந்து ஒரு வார்த்தை அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதாக இந்த பாட்டு அமையுது. இப்படி அருங்கலமே அப்படின்னு சொன்ன சுரபூஷணமா இருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் கூட்டுண்டு இவர்கள் கோஷ்டியாக மார்கழி விரதத்துக்கு கிளம்புகிறார்கள். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஆண்டாள் திருவடிகளே சரணம், சதமகமலிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா, ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து, அலக விநிஹிதாபிஷக்திராகிருஷ்டநாதா, விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.